श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि भारद्वाजकुलाब्धिजितकिरण श्री श्रीनिवासाद्गुरोः लब्धश्रीधरचक्रलाञ्चनविधिम् रङ्गेन्द्रयोगीश्वरे विन्यस्तात्मभरम् तदीयकरुणासम्प्राप्तसज्ञानकम् वन्दे शान्तिदमादियुक्तमनघम् श्रीमाधवार्यम् गुरुम् श्रीकृष्णब्रह्मतन्त्रोत्तमगुरुकरुणावाप्तचक्राङ्कभाष्यम् वैराग्याचारवार्धौ वरदपदमुखे लक्ष्मणेऽन्यस्तभारम् श्रीवागीशात्ततुर्यम् शठरिपयतिराड्वेदचूडार्यमूर्तिम् नूतनम् श्रीरङ्गनाथम् नवकरिमथनम् ब्रह्मतन्त्रम् श्रयामः श्रीतुरगवदनपादू सन्ततपरिचरणमात्रपरमार्थः देतु श्रीमानभिनवरङ्गेन्द्रब्रह्मतन्त्रपरकालः पर्याय भाष्यकाराय प्रणतार्तिम् विधून्वते ब्रह्मतन्त्रस्वतन्त्राय द्वितीयब्रह्मणे नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीषमत् यत्पदाम्भोरुहध्यानविध्वस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहम् यामुनेयम् नमामितम् अस्मद्गुरुपरम्परायै नमः ஐம்பத்தி இரண்டாவது ஸ்லோகம் ஸ்தோத்திர ரத்னத்தில் பார்க்க இருக்கிறோம். பாஷ்யத்தோட சுவாமி தேசிகன் அனுகிரகிச்ச அநேகானேக கிரந்தங்களில் மிகவும் அற்புதமான ஸ்தோத்திர ரத்னத்திற்கு அற்புதமான உகந்த வியாக்கியானமாக அமைந்திருக்கிற இந்த ஸ்தோத்திர ரத்னம் ஸ்ரீ வைஷ்ணவ லோகத்தினுடைய பாக்கியத்தினால கிடைச்சது என்று நினைக்கலாம். ஐம்பத்தி இரண்டாவது ஸ்லோகம் என்ன என்று பார்த்தால், வபுராதிஷு யோபி கோபி வாம் குணதோசானி யதா ததா விதஹாம் ததயம் தவ பாத பத்மயோஹோ அஹமத்யைவ மயா சமர்ப்பிதஹா என்பதாக. வபுராதிஷு, இதற்கு முன் ஸ்லோகத்தில் பகவன் பாலயம் அஸ்மஜீவஹபஹா, நம்ம ரெண்டு பேருக்கும் ஏற்பட்டிருக்கிற இந்த சம்பந்தம் இருக்கே, நீ நாதன் நான் தயனீயன் என்கிற சம்பந்தத்தை நீர்தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நான் அஸ்ரத்தையாக கூட இருக்கலாம், இருந்தாலும் நீர் என்னை விட்டுவிடாதீயும் என்று பிரார்த்தித்தார். அதே அந்த மாஸ்மஜீஹபஹா, பகவன் பாலய மாஸ்மஜீஹபஹா, என இந்த சம்பந்தம் வசந்ததுன்னு அடியனுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் கூட அடியன் என்ன ஸ்தித்தியில் இருப்பனோ, அந்த சம்பந்தத்தை நினைத்து பார்க்க முடியாத ஸ்தித்தியில் இருந்தாலும் கூட அடியனை விட்டுவிடாதீங்க. ஒரு தடவை புரிஞ்சுட்டேன் இல்லையா, அந்த அனுசந்தானமும் பண்றேன் இல்லையா, சாரீரிக பரிஸ்தியோ மானசிக பரிஸ்தியோ பரிவேஷ பரிஸ்தியோ அக்கம்பக்க சூழலாலேயோ அடியன் உண்மை நினைக்காமல் இருந்துவிட்டேன், ஆகிலும் கூட நீர் என்னை விட்டுவிடாதே என்று பிரார்த்தித்தார். மிக அழகான பிரார்த்தனை அது. ததகம் தொதிர்த்தே நநாசவான் மதிர்த்தே துவம் தயனீயவான் நச்ச விதி நிர்மிதமே ததன்வயம் பகவன் பாலய மாஸ்மஜீஹபஹா என்று. எல்லா ஸ்லோகமுமே அழகுதான், கண்ணில் ஜலம் வந்துடுற அளவுக்கு ஒரு பாவத்தை கொடுக்கக்கூடியது. நம்ம சேவிக்கச்சே நம்ம இந்த அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு சேவிச்சோன்னா நம்மளுக்கே அழுக வந்துடும். அப்படி அவர் எவ்வளோ பரமபக்தர், பரமபாகவதர், பரமோத்தம ஞானி, அவர் எந்த அளவுக்கு அழுதுண்டு இந்த மாதிரி ஸ்லோகங்களை சாதிச்சிருப்பார் அப்படின்னு நம்ம ஊகிக்க முடியாது. வபுராதிஷு யோபி கோபி வா குணத்தா அசானி யதா ததா விதா அசானி, அசானி நான் இருக்க கடவேன், எப்படி வேணாலும் இருக்க கடவேன், எந்த சரீரத்திலும் வேணும், யானையா இருக்கலாம், பூனையா இருக்கலாம், கழுகா இருக்கலாம், குரங்கா இருக்கலாம், மனுஷனா கூட இருக்கலாம், ஏதோ ஒரு சரீரத்தில் யோபி கோபி வா, யாரோ ஒத்தனா இருக்கலாம், ஏதோ ஒன்னா இருக்கலாம், குணத்திலையும் ஏதோ குணத்தோட இருக்கலாம், யதா ததா விதா எப்படி எப்படியோ இருக்கலாம், மகா கெட்ட வஸ்துக்களா கூட இருக்கலாம், மகா அல்பமா கூட இருக்கலாம், புழு பூச்சியா இருக்கலாம், சாக்கடையில இருக்கலாம், எப்படி வேணா என்னுடைய கர்மகத்திக்கு ஏத்த மாதிரி நான் இருக்கக்கூடுமோ என்னவோ தெரியாது சுவாமி. குணத்தஹாவா வபுராதிஷு யதா ததா விதா யோபி கோபி வா அசானி, நான் இருப்பேன், இருந்து இருக்கக்கூடும். ஆனால் அதனால என்ன பண்றேன்னா, தஸ்மாத்து அயம் அயம் இந்த ஆத்மாவானது தஸ்மாத்து அயம் தவ பாத பத்மயோகோ உம்முடைய சரணாரவிந்தங்களில் அத்யைவமயா சமர்ப்பிதா, இன்றைக்கே என்னால் சமர்ப்பிக்கப்பட்டது. அப்பொழுதுக்கு இப்பொழுதே சொல்லி வைத்தேன்றது இருக்கே, அதுக்கு அதுதான் மனசுல வச்சுட்டு சாதிக்கிறார். வபுராதிஷு யோபி கோபி வா குணதா அசானி யதா ததா, அசானி பத பிரயோகம் கூட ரொம்ப அழகு இருக்க கடவே என்ற அர்த்தத்தில், குணத்தோசானி யதா ததா விதா ததயம் தவ பாத பத்மயோகோ அகம் அத்யைவ மயா சமர்ப்பிதா என்று. இந்த ஸ்லோகத்துக்கு பாஷ்யத்தை எப்படி எழுதுறார் சுவாமி தேசிகன் அழகாக, அஸ்தேவம் தொதுக்தம் சர்வம் சத்தியம் உச்சிதம் ச. பெருமாள் சாதிக்கிறார், ஆமாம்ப்பா நீ சொன்னதெல்லாம் கரெக்டு, அப்படியே இருக்கட்டும், ஆனாலும் கூட ஒரு ஆபத்தி இருக்கு. நீ சொல்லிட்ட எப்படி இருந்தாலும் என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு, நீ விதி நிர்மித்த மேத்த தன்வயம் பகவன் பாலையன்னு சொல்லிட்ட, ஆனா ஒரு சாஸ்திரம் இருக்கே, அந்த சாஸ்திரத்தை மீறி நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் முடியும். அதுக்காக என்ன பண்றார், இந்த சரீரத்தில் இந்த ஆத்மாவானது எப்படி இருக்குன்னா, நாயம் தேவகா ந மர்த்தியோவா ந திரியக் ஸ்தாவரோபிவா ஞானானந்தமயஸ்துவாத்மா சேஷோகி பரமாத்மனகா என்று, இது தேவனாகவோ மனுஷனாகவோ திரியக்காவோ ஸ்தாவரமாகவோ மட்டும் இல்லை இந்த ஆத்மா, அது ஞானானந்த ஸ்வரூபியானது, அது பரமாத்மாவுக்கு சேஷபூதமான வஸ்து என்று சாஸ்திரம் சொல்றது. அப்படி ஞானானந்தமயஸ்துவாத்மா சேஷோகி பரமாத்மனஹா இத்தியாத்யுக்த ஸ்வரூப ஞான மந்தரேன, இந்த ஸ்வரூப ஞானமானது அவசியம் ஒவ்வொரு சேத்தனனுக்கும் வேண்டியது. அந்த ஸ்வரூப ஞானம் இல்லாத நான் என்ன சுவாமி என்னமா பண்ணுவேன் அப்படின்னு அவர் திருப்பி கேட்கறதாக நினைச்சின்றால், அதற்கு பதில் சொல்ற மாதிரி அமைஞ்சதுதான் இந்த ஸ்லோகம் என்று சாதிக்கிறார். யதா ததா விதா அசானி அப்படின்னு சொல்றார். அது என்ன, பெருமாள் கேட்டார், எப்படி இருந்தாலும் சொரூபத்தை தெரிஞ்சுட்டு வேணுமே, சொரூப ஞானம் வேணும், அதுதானே கீதையிலையும் பறக்க பேசியிருக்கேன், நீ பாட்டுக்கு இந்த மாதிரி வந்து நான் எப்படி இருந்தாலும் என்ன வந்து சம்பந்தத்தை நான் நினைச்சுக்கலன்னா கூட நீர் தான் என்ன நினைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லலாமான்னு கேள்வி கேட்டு, ததாபி ஞானானந்தமயஸ்துவாத்மா சேஷோகி பரமாத்மனஹா இத்தியாத்யுக்த ஸ்வரூப ஞானம் அந்தரேன, சொஸ்வரூப ஞானம் வேணுமே, குணாஷ்டக ஆவிர்வாவங்கள் குணாஷ்டகங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமே, ஸ்வரூபானுரூப புருஷார்த்தாபேட்ச பூர்வக ததுபாயா கதம் தே நிஷ்பன்னா, அந்த ஸ்வரூப அனுரூபமான தன் ஸ்வரூபத்துக்கு அனுரூபமான புருஷார்த்தம் என்னவோ அதுக்காக புருஷார்த்தத்துக்கு அபேட்ச வேணும், அந்த புருஷார்த்தம் எனக்கு வேணும், மோட்சம் வேணும்ன்ற அந்த முமுக்ஷுத்வ தசை வரணும். அப்புறம் அது அந்த முமுக்ஷுத்த தசை வந்தாவிட்டு அதுக்கு உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணணும், அது வந்தாதானே நான் என்னால பண்ண முடியும், அது உனக்கு எங்கேருந்து கிடைச்சது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்க, துவைச்ச சகஜ சம்பந்த பரித்யாகினி, நீயோ சகஜமான இருக்கிற சம்பந்தத்தை விட்டுடுற, மமாபி ரக்ஷ ரக்ஷகத்த சம்பந்த பரித்யாகே கோதோஷா, நீயே உன்னுடைய சம்பந்தத்தை எனக்கு உனக்கு இருக்கிற சம்பந்தத்தை விட்டுட்ட, சுவாமி பாவ சம்பந்தம் இருக்கே அத மாதிரியான சுவாமி பாவம் என்கிட்ட இருக்கு, உங்ககிட்ட சொத்துவம் என்னுடைய சொத்துன்ற பாவம் இருக்கு, அதுதானே சகஜ சம்பந்தம், அதை நீயே விட்டுடச்ச, நான் ஒண்டி இந்த ரக்ஷ ரக்ஷக பாவ சம்பந்தத்தை எதுக்கு வச்சுட்டு இருக்கணும், நான் நீ மறந்தா நானும் மறக்கலாமே, என்ன தோஷம் அப்படின்னு பெருமாள் கேட்க, தொம்மே இதுதானே போயிட்டு இருக்கு ரொம்ப அநேக ஜென்மாக்களாக நம்மளுக்கு தொம்மே ஹம்மே, இதுச்ச ஆவயோகோ அனாதி விவாதஹா இதானியும் அப்படி நிஷாந்தா, பெருமாள் கேட்கிறார் உனக்கும் எனக்கும் இருக்க இந்த தொம்மேகம்மேன்றது, நான் என்னுடையவன் நீ என்னுடையவன் நான் சொல்றேன், இல்ல இல்ல நான் என்னுடையவன் நீ சொல்றேன், இப்படியான இந்த விவாதமானது ரொம்ப வருஷமா ரொம்ப ஜென்மங்களாக போயிட்டு இருக்கே அது சாந்தமே ஆகலையே இத்தியத்திர சுவாமின் இத்தியாதிபிகி பிராகபி சங்கிப்தாம், அதாவது சுவாமின் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல, பகவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார், சுவாமின்னு ஆரம்பிக்கிறார், அப்புராதிஷு யோ குணத்தோ சாமி தாவதா ததயம் தவ பாத பத்மையோர் அஹமத்தீவ மயா சமர்ப்பிதா சுவாமின் இத்தியாதிபிகி பிராகபி சங்கிப்தம், சுவாமின்னு ஆரம்பிச்சு மின்னியே சங்கேபமா சொல்லியிருக்கார் என்னன்னா, எந்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சுன்னா சுவாமின் அப்படின்னு எந்த ஸ்லோகத்தில் வந்ததுன்னு நம்ம தான் பார்த்துக்கணும், அந்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிச்சு சங்கேபமா பிரார்த்திச்ச விஷயத்தை தான் இந்த ஸ்லோகத்தில் விஸ்தாரமாக சாதிக்கிறார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சுவாமின் அப்படின்னு எந்த ஸ்லோகத்தில் வந்தது அப்படின்னு அதை நீங்களே ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்கோ. அது உற்சாகமாக இருக்கிறவா அதை கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்கோ. நான் இங்கே நான் வந்து ஞாபகம் இல்லை எனக்கு. சுவாமின் அப்படின்னு எந்த ஸ்லோகத்தில் வந்திருக்குன்னு தேடி பார்த்துக்கோங்க. சுவாமின் இத்தியாதிபிகி பிராகபி சங்கிப்தம், முன்னே சங்கேபமாக சொல்லப்பட்ட பதிலை தான் இந்த பெருமாளுடைய கேள்விக்கு பதிலாக சாதிக்க போறார். தத்வா ஏதத் அனுஜாட்சரம் யத்தி கிஞ்ச அனுஜானாத்யோமித்யேவ ததாஹ இதி சாந்தோக்ய தி சாந்தோக்ய அதீத அனுஜாட்சர பிரதர்சித சேஷத்வாபிபகமேன உத்தரமாக வபுராதிஷு. அதாவது அதுக்கு என்ன சாதுரியமான பதில் சாதிக்கிறார் அன்னு தாத்பரியம். இது சாந்தோக்கிய உபனிஷதானது என்ன பண்ணித்து, தத்வா ஏதத் அனுஜாட்சரம் யத்தி கிஞ்ச அனுஜானாதி. அனுஜாட்சரம்னு ஒரு அனுஜாட்சரம் ஓம்ன்றது, அதை யார் தெரிஞ்சின்றிருக்கானோ, அதாவது ஓமித்யேவ ததாஹா ஓம்னு சொல்லணும். சாந்தோக்கிய அதீத அனுஜாட்சர பிரதர்சித்த, அந்த அனுஜாட்சரத்தினால என்னடா சொல்லியிருக்குன்னா, சேஷத்வாபிபகம அபிபகமேன, ரொம்ப பேச முடியல, ஏதோ ஒரு சரீரத்தில் இருக்கான், அந்த சரீரத்திலேருந்து பேச முடியல, யானை சரீரம் பிளிறதான் பிளிரும், அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது, ஸ்பஷ்டமாக சொல்ல முடியாது, கொசுவாகவோ புழுவாகவோ இருக்கான், அதில் போய் என்ன பேசுவான் அவன். இருந்தாலும் கூட அனுஜாட்சரம் எந்த ஜென்மத்தில் உச்சாரணம் பண்ணியிருந்தாலும் கூட அது கர்மாவசானத்தில் நம்மளுக்கு பலனை கொடுக்குமே, அதனால ஓமித்யே ஏததக்ஷரம் உத்கீதம் உபாசித்தன்னு சொல்லிருக்கிற அந்த ஓமித்தி அக்ஷரம் இருக்கே, ஓம்னா எஸ்ன்னு அர்த்தம் அவ்வளோதானே. அந்த சாதாரணமாக ஓமித்தி அனுஜாட்சரம், அனுஜாட்சரம்னு அர்த்தம் பாடம் அப்படின்றோம், அதாவது ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லக்கூடிய, அதாவது எதுக்கு அந்த அப்படியே ஆகட்டும்னா, சேஷோகி பரமாத்மனா அந்த சேஷத்துவத்தை நான் ஸ்வீகரிக்கிறேன், அடியேன் வாஸ்தவம் தான், சேஷோகி பரமாத்மனா ஞானானந்தமயஸ்துவாத்மா சேஷோகி பரமாத்மனா என்று சொன்ன சேஷத்துவத்தை அடியேன் ஓம் என்று ஸ்வீகரிக்கிறேன், ஊரீகரணம் பண்ணுகிறேன், அங்கீகரிக்கிறேன் என்பதாக அந்த ஓம்ன்ற அனுஜாட்சரத்தை சொல்றதுனால உண்டான அந்த சேஷத்துவ அபிபகம் இருக்கே, அபிபகமம் இருக்கே, அந்த அபிபகமேன உத்தரமாக, ஆமா சுவாமின் உமக்கு சேஷபூத்தந்தான் அடியேன், அதனால எந்த சரீரத்தில் வேணாலும் எப்படி வேணாலும் இருந்தாலும் அடியேன் உமக்கு சேஷபூத்தந்தான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறதாக தாத்பரியம் என்று வபுராதிஷு. ஆதிசப்தா இந்திரியாதி சங்கிரகார்த்தா, ஏன்னா சரீரம் ஒண்டியா இருக்கு, சரீரம் இருக்கு, இந்திரியம் இருக்கு, பிராணன் இருக்கு, எல்லாம் இருக்கே, அதற்கெல்லாம் கூட சேர்த்து தான் இந்த ஆதிசப்தம். வபுராதிஷு தேகேந்திரிய மன பிராண தீபியோன்யோனன்ய சாதனா நித்யோ வியாபி பிரதிக்ஷேத்திரம் ஆத்மா பின்ன ஸ்வதசுகி அப்படின்பதாக ஆத்மசித்தியில யாமுனாச்சாரியர் சாதிக்கிறார். இந்த யாமுனாச்சாரியருடைய கிரந்தங்கள்லாம் நாதமுனிகளுடைய கிரந்தத்தை அடியொற்றியதுதான். நாதமுனிகள் சாதித்த கிரந்தமானது நம்மளுக்கு இப்போ இல்லை. நியாயத்தத்துவம் என்கிற கிரந்தம் நம்மளுக்கு லுப்தமாயிடுது. அந்த நியாயத்தத்துவத்தில் சொன்ன விஷயங்களை மட்டும்தான் ஆள வந்தார் நமக்கு சங்கிரகமாக எல்லா இடத்துலையும் சாதிக்கிறார். தாத்தாவினுடைய நாதமுனிகளினுடைய குமாரர், ஈஸ்வரமுனியினுடைய குமாரராக இருக்கக்கூடிய யாமுனமுனி அவர் என்ற ஆளவந்தார் தன்னுடைய தாத்தாவான நாதமுனிகளுடைய கிரந்தத்தை நன்கு பராமர்சித்தவரான அப்படினாலும், ஆத்மசித்தி சம்வித் சித்தி ஈஸ்வர சித்தி என்று மூணு சித்திகள் அவர் எழுதியிருக்கிறதுனால அந்த கிரந்தங்களில் நாதமுனிகளுடைய கிரந்தங்களினுடைய உல்லேகங்கள்லாம் இருக்கு, விஷயோல்லேகங்கள் இருக்கு, சப்தோல்லேகங்கள் இருக்கு. அதே மாதிரி சுவாமி தேசிகன் நியாயசித்தாந்தத்தில் நியாய பரிசுத்தியிலெல்லாம் எடுத்து காமிக்கிறார் அந்த வசனங்கள் எல்லாம். அதனால நாதமுனிகளை ஸ்மரிச்சிக்க வேண்டிய பிரகரணம் நம்மளுக்கு அடுத்த மாசத்தில் நம்மளுக்கு அவருடைய திருநட்சத்திரம் வரப்போகிறது, அது விசேஷமாக கொண்டாட போறா. அதனால அவரை நினைச்சுக்கணும். இந்த சம்வித் ஆத்மசித்தி கிரந்தத்தில் தேகேந்திர இந்த ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தமான ஸ்லோகம். தேக இந்திரிய மனசு பிராணன் புத்தி இது எல்லாத்த காட்டிலும் வேறப்பட்டவன் தான் இந்த ஆத்மா. ஏன்னா தேகமே ஆத்மானோ, இந்திரியங்களே ஆத்மானோ, இல்ல மனசு தான் ஆத்மானோ, இல்ல பிராணம் தான் ஆத்மானோ சொல்லி தப்பிக்க முடியாத அளவுக்கு இவைகளெல்லாம் இவைகளெல்லாம் காட்டிலும் வித்தியாசமானது, நித்தியமானது, வியாபி ஆனால் தர்மபூத்த ஞானத்தினால பிரசரிக்கக்கூடியது. தர்மபூத்த ஞானத்தினுடைய வியாப்தியை தான் இந்த இடத்துல வியாபின்ற சப்தத்தினால சொல்றார். ஆத்மா பரமானுதான், பிரதிக்ஷேத்திரம் ஆத்மா பின்னஹான்னு இல்லைன்னா சொல்ல முடியாது இல்லையா. ஒவ்வொரு க்ஷேத்திரத்திலையும் வேற வேற ஆத்மா. ஸ்வதஸ்துகி, ஸ்வதஹா அவன் சுகஸ்வரூபன், ஆனந்த ஸ்வரூபன். ஆனால் கர்மாவனால அது சங்குச்சிதமாயிருக்குன்ற விஷயம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. யோபி கோபி வா அகம் வபுராதிஷு எஹ் கஷ்டித் சாம், யாரா வேணா இருக்கலாம் அடியன், எந்த ஒரு பிராணியா வேணா இருக்கலாம். பிரமாண சித்தசிய அகமர்த்தசிய சாரபூதே துவச்சேஷத்துவம் அவன் நிர்பந்த. ஆனாலும் கூட பிரமாண சித்தமான அகமர்த்தம் இருக்கே அது அதுக்கு சாரபூதமான துவச்சேஷத்துவம். அகம் அகம்னு சொல்றோமே என்னதுடான்னா அது பகவத்சேஷத்துவம்னு அர்த்தம். அந்த சாரபூதமான துவச்சேஷத்துவம் அவன் நிர்பந்தஹா, அதோட எனக்கு ஒரு சம்பந்தமானது இருக்கு. அதாவது எனக்கு சேஷபூதன்ற எண்ணமானது இருக்கு. சாமான்யத்த சுவானுகுண சாரகிரகணம் உச்சத்தை, சாமான்யத்தா கூட தனக்கு அனுகுணமான சாரத்தை கிரகிக்கக்கூடிய சாமர்த்தி. யாவானர்த்த உதபானேன்ற ஸ்லோகத்தில் கீதையில் எவ்வளவுதான் வேதத்தில் சொல்லியிருந்தாலும் கூட நம்மளுக்கு முக்கியமானதை எடுத்துக்கணும். யாவானர்த்த உதபானே சர்வத்த சம்பளத்தோதக்கே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணத்தை விஜானதா. தனக்கு எவ்வளோ இப்போ நிறைய குளத்தில் ஜலம் இருக்குன்னு மொத்தத்தையும் குடிக்க முடியுமா? அந்த மாதிரி இந்த சேஷத்துவம் ரொம்ப முக்கியமானது. அதை அடியேன் அனுசந்தானம் பண்றேன். மற்றபடி சித்தாந்தங்கள் ரொம்ப பெருசு. பகுபியஸ்ச மகத்பியஸ்ச சாஸ்திரேபியோ மதிமான் நரஹா சர்வத சாரமாதத்யாத் புஷ்பேபியவ ஷட்பதஹா. எவ்வளவுதான் சாஸ்திரம் விஸ்தாரமாக இருந்தாலும் புத்திமானான வியக்தி என்ன பண்ணுவான், அதிலேருந்து சாரத்தை கிரகிச்சுன்றுவான். புஷ்பத்திலேருந்து எப்படி ஷட்பதம்னு சொல்லக்கூடிய அந்த பிரமரங்கள் வண்டுகள் இருக்கே, தேனீக்கள் இருக்கே, அது என்ன பண்றதுன்னா தேனை மட்டும் எடுத்துக்கிறது பாருங்க. புஷ்பேபியவ ஷட்பதஹா சாரமாதத்யாத் சர்வத சாரமாதத்யாத், எல்லாத்துலேருந்து சாரத்தை கிரகிச்சுக்கோன்னு சொன்னதுனால தான். அதனால தான் சுவாமி ரகசியத்திலே சாரமே எழுதினார் இல்லையா. அதிலே கூட அசாரம் அல்பசாரம் ச சாரம் சாரத்தரம் தெஜேத் பஜேத் சாரதமம் சாஸ்திரே ரத்னாகரைவாமிர்தம் என்று ஒரு அழகான உதாரணத்துடன் அங்கும் உபமாலங்காரத்துடன் ஒரு ஸ்லோகத்தையும் அனுகிரகிச்சார். சாமான்யத்த சுவானுகுண சாரகிரகண முச்சியத்தே யாவானர்த்தகான்ற ஸ்லோகத்தினாலையும் பகுபியா மகத்யா ரொம்ப பெரிய பெரிய சாஸ்திரங்கள்லேருந்து கூட புத்திமானானவன் கடைஞ்சு அதுலேருந்து சாரத்தை மட்டும் எடுத்துக்கணும், அந்த சாரத்தை எடுத்துக்கணும்னு சொல்லிருக்கிறதுனால. ததாபி ஞாத்திருத்துவ கர்த்திருத்துவ போக்திருத்வாதி விவேகம் அந்தரேன கதம் உபாயானுஷ்டானம் பலித்தம் வா சியாதி தித்ராக குணதோஷம். ஆனால் இல்லைப்பா அதெல்லாம் சரி, நீ சொல்ற விஷயங்கள்லாம் சரி, சேஷத்துவம் வந்தா போறோம். ஆனால் ஞாத்திருத்துவம் கர்த்திருத்துவம் போக்திருத்துவம்லாம் கூட ஆத்மாவுக்கு இருக்கின்ற விவேகம் இல்லாத வெறும் சேஷத்துவம் உண்டி இருக்குன்னு வச்சுட்டு உன்னை எப்படி காப்பாத்துறது? கதம் உபாய அனுஷ்டானம் பலித்தம், ஏன்னா உபாய அனுஷ்டானம் பலிக்காதே உன்னை காப்பாத்திடலாம், உபாய அனுஷ்டானம் பண்ணாத எப்படி நான் காப்பாத்துறது? அந்த உபாய அனுஷ்டானம் பண்ணணும்னா ஞாத்திருத்துவ கர்த்திருத்துவ போக்திருத்வாதிகள் சேத்தன இடத்துல இருக்குன்னு தெரியணுமே, சேஷத்துவம் தெரிஞ்சுட்டு வந்துட்டு பிரயோஜனம் இல்லையேனார். குணத்தோசானி யதா ததாவிதாம், சரி அடியன் யாராக இருந்தாலும் குணத்தினால எப்படி இருந்தாலும் கூட இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாத குணமா இருந்தா கூட அணுத்துவ விபுத்துவ மத்தியம பரிமாணத்துவ ஜடத்துவ அஜடத்துவ நித்தியத்துவ நித்திய ஜடத்துவ நித்திய ஜானத்துவ கரணாதீன ஜானத்துவ ஆதி விவேகோ அத்த நாத்தீவ ஆபேட்சிதா. ஏன்னா இந்த இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு சுவாமி ஆத்ம விஷயத்துல, அது பரமாணுன்னு தெரிஞ்சுக்கணும், அது விபுத்துவம் என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கணும், மத்தியம பரிமாணம் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அதெல்லாம் இல்லை இந்த ஆத்மான்னு தெரிஞ்சுக்கணும், ஜடம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும், ஜடம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அஜடம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த ஆத்மா அஜடம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும், அது நித்தியம்னு தெரிஞ்சிருக்கணும், அது ஞானத்துவ கரணாதீன ஞானவத்துவம் தெரிஞ்சிருக்கணும் இத்தியாதி விவேகங்கள்லாம் அடையனால பண்ண முடியாது. அதெல்லாம் அபேட்சிதமும் இல்லை. அப்படியே அபேட்சிதமா இருந்தா கூட ஆத்மஸ்வரூப பிரகாரையோ அத்தியந்த பரிஜானே நம்ம சக்தி நாஸ்தி. ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் ஆத்மஸ்வரூபத்தில் எத்தனை பிரகாரங்கள் இருக்கு அதெல்லாம் பரிஜானம் பண்ற சாமர்த்தியம் அடைய எனக்கு இல்லை சுவாமின்னு அந்த சக்தி இல்லை. ஸ்வதா சர்வஜா துவமேவ யோசௌ எத்திரகாரச்சேதி மன்யசே ச ததாஹமிதி சாமான்யதா பிரபுத்தோகம் இது பாவகா. நீர் எப்படி இருக்கேன்னு நினைச்சுக்கிறாரோ அப்படி நான் இருக்கேன், அவ்வளவுதான் என்னால புரிஞ்சுக்க முடியும். ஸ்வதஹா சர்வஜ்ஞனான நீ யோசௌ எப்பிரகாரச்சேதி மன்யதே மன்யசே, இவன் எப்படிப்பட்டவன் நீர் என்ன நினைக்கிறாரோ அப்படிப்பட்டவனாக நான் என்ன புரிஞ்சுக்கிறேன். ததாஹம் இதி சாமான்யதா பிரபுத்தோஸ்மி, சாமான்யமான ஞானம் எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா நீர் என்ன எப்படி இருக்கிறவனா நினைக்கிறாரோ அப்படி இருக்கேன் அடியேன். இதை எல்லாராலையும் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது, பெருமாள் இடத்துல சொல்லலாம். நீர் தான் உமக்கு தான் தெரியும். என்ன லோகத்தில் தான் தன்னை பெரிய கௌரவசாலியாக நினைச்சுட்டு இருப்பா, சில பேர் இதரால்லாம் அகௌரவப்படுத்தின்னு இருப்பா. வாஸ்தவமாக சில பேர் அகௌரவமான பொசிஷன்லையும் இருப்பா பாவம். ஏன்னா அவள் இப்படி தான் இருந்தால் இப்படி நடக்கும், இப்படி இருந்தால் இப்படி நடக்கும் அப்படிலாம் தெரியாத இந்த ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரி யோபி கோபி வா அப்படின்னு சொன்ன மாதிரி எப்படியோ இருந்திருக்கலாம், என்னென்னமோ பண்ணியிருக்கலாம். அப்படி இருந்தாலும் கூட அப்படின்னு சொல்றதுனுடைய தாத்பரியம் இங்கே தான் தெரியறது கிளியராக. ஏன்னா ஸ்வதஹா சர்வஜ்ஞனான உனக்கு தான் நான் எப்படி இருக்கேன்னு தெரியும் சுவாமின். அடியன் தெரிஞ்சுட்டு இருந்தா கூட அது அடியனுக்கு இந்த ஜென்மத்தை பத்தி தெரிஞ்சிருந்தா கூட மின்மின் ஜென்மங்கள்ல பண்ணதெல்லாம் தெரியாது, என்னுடைய சொரூபம் எனக்கு தெரியாது அப்படி பார்க்க போனால். ஆனால் ஊகிக்கலாமே தவிர ஊகிக்கிறதெல்லாம் சரியா இருக்குமான்னு அபாத பாபத்வாதி குண விசிஷ்டனா நம்மள நினைச்சுன்றதுனாலே நான் நினைச்சேன். நீர் அதுக்கு தான் என்ன சொல்லிடுறாருங்க, நீர் என்ன எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரோ அப்படி இருக்கேன் சுவாமி நீட்ட. அதை தான் இங்க சாதிக்கிறார், குணத்தோ அசானி யதா ததாவிதா. அதனால நீர் எப்படி நினைக்கிறாரோ அப்படி இருக்கேன்னு கடைசியில் கொண்டு முடிக்கிறார் பாஷ்யத்துக்கு. பாஷ்யத்தில் சுவாமி தேசிகன் பாருங்கோ, குணத்தோசானி யதா ததா விதகான்னு சொன்னதுக்கு தாத்பரியமா என்ன சாதிக்கிறார்னா, அவர் என்ன அபிப்பிராயப்பட்டார், குணங்களாலேயோ எப்படி இருக்கேன்ற விஷயத்திலேயோ யாரா இருக்கேன்ற விஷயத்திலேயோ எப்படி வேணா இருக்கலாம் அடியன். யதா ததா விதா சியாம் சியானி அசானி சியாம்ன்றது அசானி ததாபி அப்படின்னு தாத்பரியம். அடுத்தது தத்துன்றதுக்கு அப்படி இருந்தாலும் கூட இந்த விவேகங்கள்லாம் வேணும். அந்த விவேகங்கள்லாம் இல்லாம அதுல சக்தி இல்லாததுனால, அந்த சக்தி எல்லாம் இல்லாததுனால நீர் எப்படி நினைக்கிறாரோ அப்படி இருக்கேன் அப்படின்னு அது என் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன் சுவாமி. பெருமாள் எப்படி இட்ட வழியாக இருக்கிறோம் அதுதானே உண்மையும் கூட, பகவான் இட்ட வழியில இருக்கோம். நீர் எப்படி என்ன வச்சிருக்கிறோ அப்படி இருக்கோம்னு சொன்னாக்கா கூட அது அவர் மேல தோஷம் சொல்ற மாதிரி இருக்கும். நீர் என்ன எப்படி இருக்கிறவனாக நீர் நினைக்கிறாரோ அப்படி இருக்கேன், நீர் இட்ட வழியிலேன்னு சொன்னா கூட அது ஒரு ஒரு அபச்சாரமாகுமோ அப்படின்ட்டு அப்படி கூட சொல்லாம பாருங்க, ரொம்ப ஸ்கில்ஃபுல்லான ஒரு அப்ரோச் இது. பெருமாளோட அப்ரோச் பெரியவாள்லாம் அப்ரோச் பண்ணி எப்படி பேசுறதுன்னு தெரியாத முழிப்போம், ஏதாவது தவறு ஏற்படுமோன்னு நினைப்போம். பெருமாளிடத்தில் போய் பேசினாலும் தவறுகள்லாம் ஏற்படும் நம்மளுக்கு. ஏன்னா இன்னைக்குதான் ஒரு ஸ்லோகம் சொல்லிட்டு இருந்தேன், திடீர் நாரதர் ஏழ்றார் கீழே, பெருமாள் கிருஷ்ணர் அவதார சமயத்தில் பெருமாள் மேலேருந்து ஏழ்றார், நாரதர் ஏழ்றார், நாரதர் வந்து கீழே இறங்கினார், பெருமாளுக்கு கேட்கணும், மெதுவாக உபச்சாரம் எல்லாம் பண்ணார், உட்கார வச்சார், எல்லாம் பண்ணார், எதுக்கு வந்திருக்கீருன்னு கேட்கணும். எதுக்கு வந்திருக்கீர்னு கேட்டால் தப்பாயிடுமோன்னு பெருமாள் நினைக்கிறார். இந்த ரீல்னு எதுக்கு வந்திருக்கீர் அப்படின்னு கேட்டா என்ன சுவாமின் ஏழின காரியம் என்ன அப்படின்னு ஒருத்தரை கேட்கணும்னா அதுக்குன்னு ஒரு திமிர்த்தனம் வேணும் நம்மளுக்கு. அந்த திமிர்த்தனத்தினால தான் அந்த கேள்வியை கேட்க முடியும். இல்லைன்னா அவள் வந்திருக்கா ஏதோ வந்திருக்கா அவளா சொல்றவர்கள் நம்ம வெயிட் பண்ணோம் இல்லையா. ஆனால் அந்த மாதிரி இருக்க முடியல சுவாமின். ஏன்னா நீர் உயர்ந்தவரான நீர் என்ன கௌரவிச்சுண்டு எங்காத்துக்கு வந்திருக்கிறே, அதனாலேயே இவர் எதுக்கு வந்திருக்காருன்னு கேட்கணும்னு எனக்கு ஆசை அதிகமா இருக்கு சுவாமி. அந்த எந்த திமிர்த்தனத்தினால அதை நான் கேட்க வேண்டாம்னு நினைக்கிறனோ அதே அதே திமிர்த்தனத்தை ஓ இவர் உதிதாத்ம கௌரவ அழகழகான பதங்களை போடுறார், என்னுடைய கௌரவத்தை எல்லாம் அதிகப்படுத்தி கொண்டு நீர் எழுதிருக்கிறதுனால எனக்கு கேட்கணும்னு தோன்றது சுவாமி. பாருங்க என்ன அழகா இந்த அர்த்தத்தை என்ன அழகா சொல்றாரு பாருங்க அந்த இடத்துல. அந்த மாதிரி பெருமாளிடத்துல பேசணும்னா எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. உடனே நாரதர் ரொம்ப அழகா பேசுறாரு அங்க அந்த இடத்துல. இந்த இந்த சந்தர்ப்பத்தில் பெருமாள் இப்படி சொன்ன உடனே ஓ நீ புருஷோத்தமனாச்சேவா நீ போய் இப்படி பேசலாமா, நாங்களாம் சாமானிய மனுஷால் உண்மை சாட்சா்காரம் பண்றதை காட்டிலும் எங்களுக்கு வேற என்ன காரியம், உங்க பாக்கிறதுக்காக வந்தேன் அவ்வளவுதான், உண்மை சாட்சா்காரம் பண்றதை காட்டிலும் வேற என்ன காரியம் இருக்க போறது எங்களுக்கு, அதனால நான் உங்க பாக்கிறதுக்கு யாரும் என்ன வரலாமே, உங்க சாட்சா்காரம் பண்றதுக்கு தானே சரீரமே எடுத்திருக்கோம் அப்படின்னு ரொம்ப அழகா அதை நிர்வாகம் பண்றார் நாரதர். அப்படியான அற்புதமான பிரசங்கம் சிசுபால வந்தட்டில் ஒரு 30-31 ஸ்லோகங்கள்ல நீங்க உங்களுக்கு பார்க்க கிடைக்கும் முதல் சர்க்கத்திலேயே. அவ்வளவு அழகான ஸ்லோகம், நவாச்சமித்தம் புருஷோத்தமஸ்தயா அப்படின்னு சொல்லி, குரு காரியம் கிமஸ்தி யோகினாமப்பி துவமேவ சாட்சாத் கரணீய இத்யதா கிமஸ்தி காரியம் குரு யோகினாமப்பின்னு ரொம்ப அழகா பேசுறார் நாரதர் பேசுறார். அவரும் பெருமாளும் ஐயோ நம்ம கேட்கணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா அது திமிர் பிடிச்ச தனமாச்சே எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்கலாமா அவத்தரை பார்த்து, ஆனாலும் கூட அந்த ஆசைய உம்முடைய இவ்வளவு பெரிய ஆகமனம் இருக்கே அங்கேருந்து வந்திருக்கிறே, திஸ் விசிட் மேக்ஸ் மீ டு ஆஸ்க் யூ ஃபார் வாட் யூ ஹவ் கம் அப்படின்னு கேட்கறது தப்பு தான் இருந்தாலும் கேட்கணும்னு தோன்றதுக்கு காரணமே உம்முடைய உயர்ந்த ஆகமனம் தான். அழகு, இந்த பேச்சு அழகு இருக்கு பாருங்க. இதை நீங்க அந்த ஸ்லோகத்தில் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ரொம்ப அழகான ஸ்லோகம். நீங்களா போய் பார்க்கணும் அதுன்றதுக்காக தான் சொல்றேன். யோகா அதாவது தத்து சரி பிரபுத்தோ இப்படிதான் அடியேன் தெரிஞ்சுட்டு இருக்கேன். அடியேனே நீர் எப்படி வச்சிருக்கீரோ அப்படி இருக்கேன்னு சொன்னா கூட தப்பாயிடும்ன்றதுனால, நீர் என்னை எப்படி இருப்பவனாக நீர் புரிந்து கொண்டுள்ளீரோ அப்படி இருப்பவனாக அடியேனே அடியேன் உணர்கிறேன். எவ்வளவு சூப்பரான சென்டென்ஸ். வியாக்கியானத்துல தான் இந்த அர்த்தம் நன்னா கிடைக்கும். தத்து ஏதாவதாபி பிரஸ்துத சாஸ்திரார்த்த விரோத அபாவாதிதி யாவது. இதனால கூட அந்த பிரஸ்துத சாஸ்திரம் நீங்க சொன்ன விவேகம் வேணும்னுட்டு இந்த விவேகமே பெரிய அதுக்கெல்லாம் ஆதாரபூதமான ஒரு விவேகமானபடினால அந்த சாஸ்திரார்த்தத்தோடையும் விரோதம் இல்லாம ஆயிடுறது சுவாமி. அயம் அகம் அப்படிப்பட்ட நான் தொதனுசம்ஹித யதாவஸ்தித ஆகார சரணவரணானுகுணார்த்தித்த சாமர்த்தியவான் அகம் இத்தியர்த்தாம். அகம் அகம் அகமத்யைவ மயா சமர்ப்பித்தான் இருக்கு. அகமத்யைவ அயம் அகம் அப்படின்றார். அயம் அகம்ன்றது இந்த நான் அர்த்தம். இந்த இந்த இந்த இந்த சேத்தனன் இருக்கனே இந்த மகாமட்டமான சேத்தனன் அப்படின்னு கூட தாத்பரியம். அயம் அத்யைவன்ற இடத்துல அயம் அகம் என்னன்னா ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். தொதனு சம்ஹித யதாவஸ்தித ஆகார உம்மால் உம்முடைய சங்கல்பாதீனமான ஒரு சொரூபம் இருக்கிறதே அடியனுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துருக்கிற அதுபடி இருக்கனே. சரணவரணானுகுணார்த்தித்வ சாமர்த்தியவான் அதுல என்ன அர்த்தம்னா உங்ககிட்ட சரணாகதி பிரார்த்தனையை பண்ற அளவுக்கு ஒரு அர்த்தித்வ சாமர்த்தியம் இந்த ஜென்மத்தில் அடியனுக்கு கிடைச்சிருக்கு. அதே வேற வேற தேகங்கள்ல இருந்தன்னா கிடைக்காது. கை கூப்பறதுக்கு கூட சக்தி இல்லாம இருக்கக்கூடிய எத்தனையோ பிராணி வர்க்கமாக அடியன் படைக்கப்படாமல் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அதுகள் கூட கை கூப்ப ஆரம்பிச்சுடுறது. நம்மளுக்கு கை கூப்பறதுல வேணா இந்த அகங்காரம் சிரமப்படுத்துறதே தவிர அந்த அந்த சாமானிய சேத்தனங்கள்லாம் இருக்கே அணில் கூட கை கூப்பறது, யானை கை கூப்பி எல்லாரையும் வணங்கிறது, ரெண்டு காலை தூக்கி பெருமாளை சேவிக்கிறது, இப்படிலாம் நம்ம பார்க்கிறோம் லோகத்தில். அந்த ஆனா இந்த சரீரத்தில் அடியனுக்கு அந்த அனுகிரகம் தேவர் பண்ணதுனால இருக்கு. சரணவரணானுகுண அர்த்தித்வ சாமர்த்தியம் எனக்கு பிரார்த்திக்கிற சாமர்த்தியம் மோட்சம் வேணும்னு உம்ம பிரார்த்திக்கிற ரெக்வஸ்ட் பண்ற சாமர்த்தியவான் அகம் அப்படின்னு அந்த அகம் சப்தத்துக்கு அர்த்தம் சார். ஆத்மஸ்வரூப நிரூபண தசாயாம் அகம் சப்த பிரயோகாத்து அகமர்த்தையேவ ஆத்மா இது ஸ்தாபித்தது. ஏன்னா ஆத்மஸ்வரூபத்தை பத்தி பேசுற சமயத்துல அகம் சப்த பிரயோகத்தினால என்ன அகமர்த்தகா ஆத்மா, அது நாதமுனிகள் அகமர்த்தோ நச்சேத ஆத்மா அப்படின்னு ஆரம்பிச்சு சில ஸ்லோகங்களை சாதிக்கிறார். அகமர்த்தோ நச்சேத ஆத்மா நாத்மனோபவேதுன்னு ஆரம்பிச்சு அகமர்த்தோ நச்சேத ஆத்மான்னு ஆரம்பிச்சு ஸ்லோகங்களை பாஷ்யக்காரரே நாதமுனிகள் ஸ்லோகத்தை கோட் பண்றார். பிரத்யக்துவம் நாத்மனோபவேத் அகமர்த்தோ நச்சேதாத்மா பிரத்யக்துவம் நாத்மனோபவேத் அப்படின்னு அந்த மாதிரியாக ஞாபகம் வரைச்ச சொல்றேன். சில சமயங்களில் ஞாபகம் வரதுக்கு வயப்பிரயுக்தமாக ஞாபகம் வரமாட்டேன்றது. ஆனால் இந்த 60 வயசுலேயே அப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரியான சாரீரிக பரிஸ்தித்தில இருக்கு. ஆத்மஸ்வரூப நிரூபணா தசையில இந்த ஆத்மஸ்வரூப நிரூபண சமயத்தில் இந்த அகமர்த்தம் பிரயோகம் பண்ணது அந்த நாதமுனிகளுடைய அந்த தாத்பரியம் எல்லாம் இவருக்கு மனசில் இருக்குன்னு தெரியறது. தவ பாத பத்மையோ சமர்ப்பிதஹா யஸ்யாஸ்மி ந தமந்தரேமி இதி ஞாயாத். யாருக்கு நான் யாருடையவனாக இருக்கிறேனோ ந தமந்தரேமி அவனை இல்லாமல் அவனுடையதாக இல்லாமல் போக மாட்டேன் என்று அர்த்தம். ஞாயாத்து தொச்சஸ்வேன நியஸ்தைத்தர்த்தா அவனுடைய சேஷபூதனாகவே அடியனை அடியனுடைய பரத்தை உம்மிடம் வைக்கிறேன். நியஸ்தகா இத்தியர்த்தா தவ பாத பத்மையோ சமர்ப்பிதான் அர்த்தம். அகம் அயம் அகம் தவ பாத பத்மையோ சமர்ப்பிதஹா அதுக்கு அர்த்தம் எழுதுறார். யஸ்யாஸ்மி ந தமந்தரேமி அவனை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், யாருதோ அவன்தாவது தான் இருப்பேன், அதனால பாத பத்மையோ சமர்ப்பிதா அவனுடைய பாத பத்மத்தில் தான் இது எப்பவுமே இருக்கும். இந்த பக்ஷி இருக்கே இது எப்பவும் உன்னுடைய சரணாரவிந்தத்தை தான் சுத்தின் இருக்கும் அப்படின்ற தாத்பரியம் மாதிரியா தவ பாத பத்மையோ சமர்ப்பிதஹா. மயா த்வத்தத்த கரண கலேவர புத்தி ஸ்ரத்தா கார்பண்யாதிசாலினா மயா மயா சமர்ப்பிதஹா. யாரா சமர்ப்பணம் பண்ணா? நானே தான் என்ன சமர்ப்பிச்சுட்டேன்னு சொல்றேன். மயான்னு என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல உம்மால் கொடுக்கப்பட்ட இந்திரியங்களையும் சரீரத்தையும் புத்தியையும் ஸ்ரத்தையையும் அந்த கார்பண்யம் என்னால் வேறு சாதனாந்தரம் உம்மை அடைவதற்கு இல்லை என்கிற தன்னுடைய ஏழ்மையையும் அதாவது சாதனாந்தர ராகித்யத்தையும் சாதனாந்தரங்கள் இல்லை என்பதை சொல்லுவதுதான் கார்பண்யம். கார்பண்யம் ரொம்ப ஷட்விதா சரணாகதியில சொல்லச்ச ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா, அந்த கார்பண்யத்தை காமிக்கணும். என்கிட்ட ஒண்ணும் இல்லை சுவாமி அப்படின்னு காமிக்கணும். நல்ல தனிக்கிறா இருக்க, நான் தனிக்கிறா இருக்கேன், எங்கிட்ட இவ்வளவு இருக்கு, இதை இவ்வளவு கொடுக்கறேன்ற நீர் இன்னும் ஒத்துக்க மாட்டேன்றான்னு பெருமாளை கேட்க முடியாது, ஆச்சாரியால பார்த்து கேட்க முடியாது. அந்த கார்பண்யம்ன்ற குணமும் நம்ம கிட்ட வேணும். பரசமர்ப்பணம் பண்ணிக்கிறேன் போனாக்க, பரசமர்ப்பணம் பண்ணிக்கிறேன் போனவனுக்கு ஆச்சாரியரிடத்திலையும் அதே பகவான் இடத்துலையும் அந்த கார்பண்யத்தை காமிக்கணும். அந்த ஜானஸ்ருதி, இந்த ஜானஸ்ருதி ரைக்வரண்ட போகச்ச கொஞ்சம் முதல் தடவை போகச்ச என்ன பண்ணா, தங்கிட்ட நிறைய ஐஸ்வர்யம் இருக்குன்னு நினைச்சிட்டு அவருக்கு ஏதோ கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்தான். அவர் வித்தியையை சொல்லிக் கொடுக்கல, அப்புறம் மொத்தத்தையும் கொண்டு போய் எல்லாத்தையும் அவருக்கே சமர்ப்பிச்சிட்டான். அப்ப பாத்தியா இவனுக்கு தனக்குன்னு ஒண்ணும் வச்சுக்க கூடாதுன்ற எண்ணம் இருக்கு பாத்தியா அப்படின்ட்டு அவனுக்கு உபதேசத்தையும் மட்டும் எல்லா வஸ்துக்களையும் அவங்ககிட்டயே திருப்பி கொடுத்துட்டாரு. ஏதோ வஸ்துவை வாங்கிக்கணும்ன்ற ஆசை கிடையாது. ஆனால் அந்த கார்பண்யத்தை பிரதர்சனம் பண்ணணும், அதுதான் யோக்கியத்தை. ஒரு ஒரு சேதனனுக்கான யோக்கியத்தை பரமாத்மாவோட ஒரு ஒரு இப்பெல்லாம் சாதாரணமாக கூட சப்மிசிவா இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு உத்தியோகத்துக்கு போனான்னா அவன் வந்து ஹீ ஷுட் சப்மிட் ஹிம்செல்ஃப் டு தட் பர்டிகுலர் அபிஷியல்ஸ். அவன் முன்ன எப்படி நடந்துக்கணும்னு தெரியணும். கோர்ட்லாம் கூட ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்லாம் எப்படி நடந்துக்கணும்னு தெரியலன்னா அவ வெள்ள அனுப்பிச்சுடுவான். அந்த மாதிரி கார்பண்யத்தை பெருமாளிடத்துல காண்பிக்கும். எங்கிட்ட ஒண்ணும் இல்லை சுவாமி, சாதனம் எதுவும் இல்லை, என் கைகூப்பு செய்கை ஒண்ணு தவிர எனக்கு ஒன்னும் தெரியாது சுவாமி. அப்படி இருக்கணும். ஸ்மரிய தேகி விசித்ரா தேக சம்பத்தி ஈஸ்வராய நிவேதித்தும் பூர்வமேவ கிருதா பிரம்மன் ஹஸ்தபாதாதி சம்யுதா. என்ன அழகழகான ஸ்லோகம். இந்த விசித்திரமான இந்த தேக சம்பத்தி இருக்கே, தேக ப்ராப்பர்ட்டி இருக்கே, இது ஈஸ்வரனுக்காக நிவேதனம் பண்ணுவதற்காகவே கரணக்கலைவரங்களை உடையதாக சிருஷ்டிக்கப்பட்டுள்ளது. பூர்வமேவ கிருதா பிரம்மன் ஹஸ்தபாதாதி சம்யுதா. கை கால்களோட இந்த சரீரத்தை எதுக்கு கொடுத்துருக்காருனா பெருமாளிடத்தில் சமர்ப்பிக்கிறதுக்கு தான். அதை நம்ம தெரிஞ்சுக்காததுனால்தான் சம்சாரத்தில் உழறோம்ன்றார் வெங்கடாத்வரி சுவாமி. ஸ்வேனாதவு நிகிலம் ஜெகத் விரச்சிதம் ஸ்வேனைவ சம்ரக்ஷிதம் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு ஸ்லோகத்தில் கேள்வி கேட்கிறான். அவரே அழிக்கிறாரே அப்படின்ட்டு அதுக்கு சொல்லச்ச, சாஸ்திரம் பூரி நிஜஸ்வரூபமதையே ஸ்வாராதனார்த்தம் வபுஹு ஸ்வத்யானாய மனஸ்ச புத்தி மனகாம் லப்தம் ச தீர்த்தாதிகம் தத்வான்யப்யுபதேஷ்டு உத்தம குருன் தத்வானு கிருண்ணாதி நகா சம்சாரே ததபி பிரமேம எதி கிம் குர்வீத சர்வேஸ்வரஹா என்று அழகான பதில்ல இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்து, கரணக்கலைவங்களை கொடுத்து, அதன் மூலமா சாஸ்திரங்களை வாசிக்க வச்சு, நல்ல உபதேசம் பண்ற குருக்களை கொடுத்து, நிறைய தீர்த்த யாத்திரைகள்லாம் பண்ணி பாபங்கள் எல்லாம் போக்கி கொடுத்துக்கிற அளவுக்கு. ஏன்னா சுவாமி ஆச்சாரியர் கிடைக்க மாட்டேன்றார் சுவாமி, ஏன்னா உனக்கு பாபங்கள் பிரதிபந்தங்கள் இருக்கிறதுனால கிடைக்கல. அதுக்கு என்ன பண்ணும், க்ஷேத்ராட்டனம் பண்ணு, திவ்ய தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்ணு, உனக்கு அப்புறம் ஆச்சாரியர் கிடைப்பார், அதன் வழியாக மோட்சத்துக்கு போகலாம்னு சொல்றதுக்காகத்தானே இந்த சரீரமே படைக்கப்பட்டிருக்கிறது. அதை வைத்துக் கொண்டும் நம்ம கிட்ட சாதன சம்பத்தி இருந்தும் கூட அடைய முடியலன்னா அந்த அகங்காராதிகள் காரியம் பண்றதுனால. அதனால கார்பண்யத்தோட எங்கிட்ட கிருபணஹா, கிருபணன்னா என்ன அர்த்தம், ஒன்னும் இல்லாதவன் அர்த்தம், ஏழைன்னு அர்த்தம். பணக்காரனுக்கே ஒரு ஏழ்மை தேவை, அப்பதான் இந்த இடத்துல மோட்சத்தை அடைய முடியுமே தவிர நாம் பணக்காரன்ற எண்ணம் இருந்தா அடைய முடியாது. அப்படிப்பட்டது பகவானுடைய அந்த சாநித்தியத்தை அடைவது என்பது. அதனால ஹஸ்தபாதாதி பரம் துவயா சக விவாதோமே ந பவிஷ்யத். இதுக்கு முன்ன நிறைய தடவை தொம்மே ஹம்மேன்னு விவாதம் பண்ணியிருக்கேனே சுவாமின்னு, ஆனால் இந்த சரீரத்துக்கு வந்து இந்த ஆச்சாரியாளுடைய கிருப்பை கிடைச்சு எல்லாம் அடைந்த உடனே அடியன் புரிஞ்சுட்டேன் சுவாமின், அந்த விவாதமே இனிமே பண்ண மாட்டேன், சொஸ்வரூப ஞானம் வந்திருக்கு, நீர் சொல்ற மாதிரியாக ஞானானந்தமயஸ்துவாத்மா சேஷோகி பரமாத்மனான்ற ஞானமானது வந்திருக்கிறதால தான் கார்பண்யத்தோட உம்மகிட்ட வந்து இப்பவே சமர்ப்பிக்கிறேன், அடுத்த ஜென்மாரில் இந்த சமர்ப்பிக்கிற புத்தி இல்லாம கூட போயிடும். அத்த எதி க்ஷணிக்கமேவ மம ஸ்வரூபம் ததாபி தஸ்மின்னேவ க்ஷணே நிக்ஷிப்தா இது கேஷாம்சித் வியாக்கியானம் அதிவாத மாத்திரம். அதாவது ஒரு க்ஷணம் இருந்தேன்னா கூட அந்த க்ஷணத்திலேயே சமர்ப்பிச்சுடுறேன்னு சில பேர் எழுதினாலும், அது எதி க்ஷணிக்கமேவ சாத்தின் இந்த ஆத்மா க்ஷணிக்கமா இருந்தால் கூட அப்படின்னு அந்த வாதமானது அகம் அத்தியைவ மயா சமர்ப்பித்தகான்றதுக்கு அந்த மாதிரி வியாக்கியானம் க்ஷணிக்கமா இருந்தா கூட பௌத்தாள் மாதிரி எழுதுறது அசங்கதம் அப்படின்னு அதிவாத மாத்திரம். அது மாதிரிலாம் வியாக்கியானம் பண்ண வேற அர்த்தம் வேற கிடைக்கும். சரி ஆத்மா க்ஷணிக்கம்னு ஒத்துட்டு இருக்கார் போல இருக்கு யாமுனாச்சாரியர் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவா, அதனால அந்த மாதிரி வியாக்கியானம் எல்லாம் அதிவாதம், அதெல்லாம் அதிவாதம், அதெல்லாம் அப்படி எல்லாம் போயிடக்கூடாது. ஏவம் முமுக்ஷூணாம் ஆத்மாத்மீயம் சர்வம் பகவத் சேஷத்வேன அனுசுந்தேயமிதி நிவர்த்தி தர்மசாரோ நிஷ்கிருஷ்டஹா. இது மட்டும் இல்லாம மூக்ஷுக்களுக்கு தன் தான் தன்னை சேர்ந்தது மாம் மதியம் ச நிக்கிலம் சேத்தனா சேத்தனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம் வரத ஸ்வீகுரு ஸ்வயம் என்று பிரார்த்தித்தார் மாதிரியாக சர்வம் பகவத் சேஷத்வேன அனுசந்தேயம். தான் தன்னை சேர்ந்தவர்கள் எல்லாமே பகவானுடைய சேஷம் என்று நிவேதனம் பண்ண வேண்டும். பெருமாளிடத்தில் தன்னுடைய புத்திராதிகள் கலத்ராதிகளை கூட பிரதி தினம் திருவாராதனத்திலேயே நிவேதனம் பண்றதுக்கு சொல்லியிருக்கு. அந்த மாதிரியாக பெருமாளிடத்தில் சமர்ப்பிக்கணும் எல்லாத்தையும். நிவர்த்தி தர்மசாரகா, இதுல இருந்து என்னன்னா நிவர்த்தி, அதாவது ஒவ்வொன்றிலையும் அட்டாச்மெண்ட் இல்லாம டிட்டாச்மெண்ட் வரணும் இல்லையா, அந்த தர்மத்தினுடைய நிவர்த்தி தர்மத்தினுடைய சாரம் தான் இது. அததான் இங்க யாமுனாச்சாரியர் இந்த ஸ்லோகம் மூலமா சொல்றார். உக்தம் செய்யத்தது உபரிச்சராக்கியானே, இந்த விஷயமானது உபரிச்சராக்கியானத்துல இந்த நிவர்த்தி தர்ம சாரமானது சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மா ராஜ்யம் தனம் மித்திரம் கலத்திரம் வாகனானிச்ச ஏதத் பகவதே சர்வமிதி தத்ரேக்ஷிதம் சதா என்று உபரிச்சராக்கியானம்னு உபரிச்சர வசூன்னு அந்த ஆக்கியானத்தில் பாரதத்தில் ஆத்மா ராஜ்யம் தனம் மித்திரம், தன்னுடைய ஆத்மா என்ன, தன்னுடைய ராஜ்யம் என்ன, தன்னுடைய தனம் என்ன, தன்னுடைய மித்திரம் என்ன, கலத்திரம் பத்னி என்ன, வாகனங்கள் என்ன, இது எல்லாத்தையும் பகவதே சர்வமிதி தத்ரேக்ஷிதம், அது எல்லாமே அவரது தான்னுட்டு அந்த உபரிச்சர வசு ஆக்கியானத்தில் வருது. இது விஷ்ணு தத்துவேச்ச, விஷ்ணு தத்துவத்திலையும் கூட ஸ்ரீ விஷ்ணு தத்துவேச்ச ஸ்வயம் ஆத்மனீம் சஞ்சாத்தம் சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதம் ஸ்வத்வம். ஆத்மாவில் சொத்துவம் இருக்கு, சொத்துன்ற எண்ணம் இருக்கு. சுவாமித்வம் யார், யார்றா அந்த சொத்துக்கு ஆசாமி, சுவாமி யார்றான்னா அது பரமாத்மா. இந்த ஆத்மான்ற சொத்து பரமாத்மாவுக்கு உபயோரேஷ சம்பந்தா ந பரோபிமத்துவம், இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற சம்பந்தம் சுவாமி பாவ சம்பந்தம், இதை காட்டணும் வேற சம்பந்தம் கிடையாது. பெருமாளுக்கு நமக்கு இருக்கு சம்பந்தம் சுஸ்வாமி பாவம். சோஜீவனேச்சையா இது தேஸ்வ சத்தாயாம் ஸ்பிருகாயதி, தான் இருக்கிறதுனால தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸை புரிஞ்சுட்டு தன்னுடைய இச்சையினால தன்னுடைய சத்தையில ஆசை இருந்ததுன்னா அது ஆத்மதாசியம் ஹரே சுவாமியம் சுபாவம் சதாஸ்மரன் அப்படி இருந்ததுன்னாக்க இதை நினைச்சுக்கணுமா, நான் தாசபூதன் என்ன சுபாவத்தா என்ன இருக்கும். சில பேருக்கு ஐ எம் மை செல்ஃப், ஐ ஹாவ் மை சுவாதந்திரியம், நான் சுதந்திரன், நான் எது வேணா பண்ணலாம், ஐ எம் அன் இண்டிவிஜுவல், ஐ எம் அன் இண்டிபெண்ட், ஐ எம் நாட் டிபெண்டன்ட் டு எனி ஒன், இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் சேத்தனங்களுக்கு இருக்கிற தோஷங்கள். அந்த மாதிரி வந்ததுன்னா, அந்த மாதிரி மனசுல எண்ணங்கள் வந்ததுன்னா என்ன பண்ணணும், ஆத்மதாசியத்தையும் பெருமாளுடைய பெருமாள் தான் சுவாமின்ற ஹரே சுவாமியும் ஸ்வபாவம், தன்னுடைய சுவாவம் என்ன, பரமாத்மாவுடைய சுவாவம் என்ன, தத்வேன யஸ் சிதச்சித் ஈஸ்வர தத் ஸ்வபாவ போகாபவர்க ததுபாயகதி ருதாரஹா சந்தர்ஷயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராயன் ஆரம்பத்திலேயே சாதிச்ச மாதிரியாக விஷ்ணு புராணத்தை நன்னா புரிஞ்சின்றவா, இது மாதிரி விஷயங்களெல்லாம் சந்தேகமே வராது. நான் தான் நானே சுதந்திரன், அந்த மாதிரி எண்ணமெல்லாம் வராது. இந்த சுதந்திராத்ம பிரமம் தேகாத்ம பிரமம் எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். அது ஒழியணும்னா என்ன பண்ணணும், ஆத்மதாசியத்தையும் ஹரே சுவாமியத்தையும் அது ரெண்டு பேருடைய சுவாவத்தையும் ஆத்மஸ்வபாவத்தையும் பரமாத்ம சுவாவத்தையும் அடிக்கடி சம்ஸ்மரேத் சதா ஸ்மரேத் இது ஸ்மரை. சர்வசம்சய நிர்மோக்தா நாரதா ச புண்டரீக சம்வாதத்தில் நாரதர், எல்லா சம்சயங்களையும் போக்கடிப்பவரான நாரதர், நாரம் தியதி நாரம் அஜானம் தியதி, சம்சயம்னா இருந்ததுன்னா அஜானத்தால் தானே சம்சயம் வருது, அந்த அஜானத்தெல்லாம் போக்கடிக்கிறவர் தான் நாரதர். நாரதோ நாசயநேத்து நிராம் அஜானஜம் தமஹா, நாராயண சப்தத்தை சொல்லிட்டு எப்பவும் நாரதர் நாரம் என்று சொல்லக்கூடிய அஜானத்தை போக்கடிக்கிறார் என்பதனால்தான் அவருக்கு நாரம் தியதி கண்டயதி இது நாரதஹா. அல்லது நாரம்னாலே ஞானம்னு வச்சு ஞானத்தை கொடுப்பவர்னு ஒரு அர்த்தமும் பண்ணியிருக்கா சில இடங்கள்ல. நாரதஸ் அதை வந்து ஸ்ரீ சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் ரொம்ப அழகாக அதை பட்டர் கையாள்றார் இந்த சப்தத்தை. நாரதஸ் புண்டரீக சம்பாதத்தில் சொல்றார், தாசோஹம் வாசுதேவஸ்ய தேவதேவஸ்ய சாங்கினஹம் சங்கச்சக்கரகதா பாணே ஸ்திரைலோக்கியஸ்ய ஐகச்சக்ஷுஷஹா இதி. தாசோஹம் வாசுதேவஸ்ய, அரியன் வாசுதேவனுடைய தாசன், தேவதேவனான வாசுதேவன் ஷார்ங்கி ஷார்ங்கத்தை கையில் உடையவனான வில்லையேந்தி வில்லேந்தியவனான அந்த பகவானுடைய தாசனடியேன், அவர் எப்படி இருக்காருன்னா சங்கச்சக்கர கதா பத்ம கதா பாணேஹே திரைலோக்கியஸ்ய ஏகச்சக்ஷுஷா, மூன்று லோகங்களுக்கும் ஒரே கண்ணு மாதிரி இருக்கக்கூடியவர் சங்கச்சக்கர கதா பாணிஹி, சங்கச்சக்கர கதைகளை தன் கையில் வைத்துக் கொண்டுள்ளவர் என்று ஈஸ்வர சம்ஹிதாயாம் மகாதேவன் சொல்றார். அது இல்ல, இது வந்து புண்டரீக சம்பவத்தில் நாரதர் சொல்றார். இப்படி தாசோகம்னுட்டு தன்னை அந்த தாசபாவத்தை அனுஸ்மரணம் பண்ணும், ஆத்மதாசியம் ஹரே சுவாமியும் எப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த ரஜோகுணத்தினுடைய பூயிஷ்டத்தையினால நானே என்னை காப்பாற்றிக்க தகுந்தவன், நான் என்னை சேர்ந்தவன், அதாவது அகம் மே என்கிற எண்ணமானது வருதோ, அப்ப தொம்மேன்னு பெருமாள் சொன்னா கூட அகம் மேன்னு சொல்றோமோ, அப்ப இந்த ஆத்மதாசியாதிகளை சிந்தனம் பண்ணோன்றது தான் நாரதருடைய அபிப்பிராயமா கூட இருக்கு. இது அசோகம்னு ஸ்மரணம் பண்றார். ஈஸ்வர சம்ஹிதையில மகாதேவனே சொல்றார், தாசபூதா ஸ்வத சர்வேஹி ஆத்மான பரமாத்மனா அதோகமபி தே தாசகா இது மத்வானமாம் யம் என்று ஈஸ்வர சம்ஹிதையில தாச எல்லா ஜனங்களும் ஸ்வதா தாசபூதா ஸ்வத சர்வேஹி ஆத்மான பரமாத்மனா, பரமாத்மாவுடைய தாச, அதனால நான் மட்டும் என்ன தனி, அதனால நானும் பெருமாளுடைய தாசன் தான்ட்டு சிவனே சொல்றார். அந்த வசனத்தை எடுத்து அந்த தாசபாவத்தை அனுஸ்மரணம் பண்ணுன்றதான் இந்த இடத்துல அகம் தவ பாத பத்மயோகோ அத்தெய்வ சமர்ப்பித்தகான்னு சாதிக்கிறார் என்று சொல்லி இந்த ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானத்தை முடிக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் 53வது ஸ்லோகம். மம நாத யதஸ்தியோஸ்மியம் சகலம் தத்திதவைவ மாதவ நியதஸ்வமிதி பிரபுத்த தீரதவா ஹிந்து சமர்ப்பயாமிதே. இதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.